ஸ்ரீமாதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சிரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஞானவர்த்திம். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதக ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஃ. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. சென்ற ஸ்லோகத்திலே அபயமுத்திரை செய்கின்றதான காரியத்தை மணி பாதுகையினுடைய சகிதமான திருவடியால் செய்யப்படுகிறதாக பார்த்தோம். இந்த 40வது ஸ்லோகம் பரதாஸ்வபனேஷு பாதகுப்தம் வசுதாஸ்ரோத்தசமுத்பவோ முனீந்திரஹ படதி த்வயி பாதுகே ததத்வம் நியதம் ராமபதாத் பின்ன பூமா. இந்த பெருமாளுடைய பாதுகைகள் ரொம்ப ஒசந்ததுதான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை மேலும் திடப்படுத்துறார் இந்த ஸ்லோகத்தில். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. இந்த பூமிக்கு காதாயிருக்கிற புற்றிலிருந்து, அதாவது வல்மீகத்திலிருந்து உண்டானவனான முனீந்திரஹா, இந்த வால்மீகி மகர்ஷியானவர் பரதாஸ்வதரேஷு, பரதர் இந்த ஜனங்களையெல்லாம் பார்த்து சமாதானமாக சொன்ன வார்த்தைகளினாலே, தொயி ஹே பாதுகையே, உன்னுடைய விஷயத்திலே பாத சப்தம் திருவடிங்கிறதான சப்தத்தை, அந்த வார்த்தைய படதி சொல்றார். ததஹா அதனாலே, துவம் காத்தே பாதுகையே நீயானவள். ராமபதாத்து ஸ்ரீராமனுடைய திருவடிகளைக் காட்டிலும் அபின்ன பேதமில்லாமல் இருப்பதான பூமா பெருமையை உடையவள் என்பது நியதம், அது மிக நிச்சயம். அப்போ ஹே பாதுகே, ஸ்ரீ பரதாழ்வானும் எல்லா ஜனங்களும் ஸ்ரீராமனை எழுந்தருள பண்ணி கொண்டு போக வேணுங்கிறதுக்காக அந்த மந்தாகினி நதி ஓரத்தில் ராமனுடைய அந்த பரணசாலைக்கு வந்து அவனை மன்னாடி பிரார்த்திக்கிறார்கள். ராமன் எழுந்தருள முடியாதுன்றார். பித்ருவாக்கிய பரிபாலனம் முக்கியம். நான் நம்ம தந்தை தசரதனுடைய சொல்லை ஈரேழு 14 ஆண்டுகள் நான் இங்கே வனவாசம் பண்றேன், நீ அதே தந்தையான தசரதனுடைய வாக்கை அந்த ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணி காப்பாற்றும் சொல்றான். நம்ம இஷ்வாகு குலத்தில் மூத்தவன் இருக்க இளையவன் பட்டம் ஏற்பதுங்கிறது கிடையவே கிடையாது. அந்த ஒரு காரியத்தை அடியே எக்காலத்திலும் யார் சொன்னாலும் பண்ண மாட்டேன். ஆச்சாரியனான வசிஷ்ட மகரிஷியும் ராமா நீ சொல்றதை தான் சொன்னார்ண்ணா, ஆனா அதை நான் பண்ணல. அது ஏன்னா அது எனக்கு ஏற்புடையதாக இல்லாதனாலே அதை நான் பண்ணல. யார் ஒத்துண்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி, என் மனசு சொல்றது நீதான் அயோத்திக்கு ராஜா, அதனால அந்த ராஜபாரத்தை நீதான் ஏத்துக்கணும். நான் என்னைக்கும் அந்த அயோத்திய ராஜ்யத்துக்கு ராஜாவா ஒரு காலும் அடியே நிற்க முடியாதுன்னு ரொம்ப தீர்மானமா சொல்லுறோம். அப்போ என்ன பண்றது அப்படின்றதான ஒரு நிலையில வசிஷ்டர் சொல்றார், சரி பரதா நீயும் ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன்ற, ராமனும் திரும்பி வரமாட்டேன்றான். அப்போ ராமனுடைய பாதிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை சிம்மாசனத்தில் எழுந்தருள பண்ணி ராஜ்யபாரத்தை அது பண்றதாக நீ அதனுடைய உதவியோடு அதனுடைய ஆக்ஞையை கேட்டு அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு அதுக்கு ஒரு வழிய சொல்றார். இப்போ இந்த இடத்துல பாதுகைகளுடைய நிலை என்னன்னு நாம பார்க்கணும். இப்போ பெருமாள் திருவடிகள் உயர்ந்தவைன்னு சொன்னோம், பாதுகளும் உயர்ந்தவை தான், அதுக்கு கொஞ்சமும் குறைஞ்சது இல்லை. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்னு கேட்டா, இந்த உயர்வு பெருமை இதிலெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் அந்த எம்பெருமான் திருவடியை எப்பொழுதும் ரட்சிக்கின்றதான பாதுகைகளுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாதான். அது எப்படி அப்படின்னு கேட்கிறவாளுக்கு வால்மீகி மகரிஷி தான் பிரமாணம் அப்படின்னு அவன்தான் அத்தாட்சிங்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பாதுகையினுடைய பெருமைய நமக்கு காட்டி தந்தவர் யாரு? அந்த வால்மீகி மகரிஷி தானே. அவரே சொல்றார், பரதன் காட்டுக்கு வந்து நின்றது ராமனை திரும்பவும் அயோத்திக்கு அழைச்சிட்டு போறதுக்காகத்தானே அப்படின்னு. அது நடந்ததா? இல்ல. ஏன் நடக்கல? ராமன் வர முடியாதுன்னு சொல்லிட்டதுனாலே அது நடக்கல. சரி, அப்போ பரதனுடைய குறை என்னாச்சு? அது தீந்துதான்னா ராமனை எழுந்தருள பண்ண வேணும்னு நினைச்சுக்கிட்டு வந்ததான பரதனுடைய இதுவும் சாபல்யமாச்சு. ராமன் காட்டுக்கு நான் போகணும் பித்ருவாக்கிய பரிபாலனம், அதனால நான் நாட்டுக்கு வர முடியாது, அயோத்திய அரசாணை ஏற முடியாதுன்னு அவன் சொன்னானே, அதுவும் சரிதான். எப்படி? அதான் ராஜ்யபாரம் பண்றவத்துக்கு இங்க பாதுக வந்து கொடுத்தே, அதனால பரதனுக்கு ஆஸ்வாசனமாச்சும், ஒரு நல்ல மனதில் ஆறுதலும் தேறுதலும் கிடைச்சுதான். அத வால்மீகி சொல்றார். வசுதா ஸ்ரோத்தம்ங்கிறது இந்த பூமியினுடைய வல்மீகம், காது. அந்த புற்றானது வல்மீகம்னு சொல்லுவா. அந்த வல்மீகத்திலிருந்து பிறந்ததனாலே வால்மீகி என்பது அவருக்கு காரண பெயர். அப்படிப்பட்ட அந்த வால்மீகி மகர்ஷி என்ன ஆறுதல் சொன்னார், எப்படி சொன்னார் அப்படின்னு சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றார். அதுதான் பாதம் வந்துடுத்த, ராமனுடைய பாதம் வந்தால் பரதனுக்கு போதுமே. இப்போ ராமனுடைய பாதத்தை தானே கெட்டிமா பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறான் பரதன். அதனாலே இந்த ராம பாதுக வந்தது ராமனுடைய பாதங்களே வந்ததுக்கு சமமானது அப்படின்ற. அப்போ ஹே பாதுகையே, நீ வந்த ஓ விஷயத்திலே ராமபாதம் என்ற பதத்தை பிரயோகித்து நீ ராமனுடைய திருவடிக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத பெருமை கொண்டவள்ங்கிறத அந்த வால்மீகி மகர்ஷி அங்கே ஸ்பஷ்டமா நமக்கெல்லாம் காட்டியிருக்கார் அப்படின்னு அந்த வால்மீகி சொன்ன ஸ்லோகத்தை பாருங்கோன்னு சமிக்கிறார். பரதஹ சிரசா த்ருத்வா சம்ஞாசம் பாதுகே ததஹ அப்ரவீத் துக்க சந்தப்தஹ சர்வம் ப்ரக்ருதி மண்டலம் சத்ரம் தாரயத க்ஷிப்ரம் ஆர்ய பாதாபிமௌமதௌ சகாம மனவாப்யைவ ராம பாதாவுபஸ்பிருஷன். இது அயோத்தியா காண்டத்தில் வால்மீகி சொல்றதான ஸ்லோகம். அதே வால்மீகி அயோத்தியா காண்டத்திலே இன்னொரு இடத்துல சொல்றார், நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராமாகமன காங்கயான். ராமனை பரதம் சேவிச்சான், கெஞ்சினான், ராமன் முடியாதுன்னு மறுத்து சொல்லுவான். திருவடிய சேவிச்சான், அது என்ன பண்ணும், அதுக்கு கிருபை இல்லை போதும். அதுக்கு அப்போ ராமன் வரலன்னா அவன் திருவடி, அந்த திருவடிங்கிறது ராமனுடைய சரீரத்தில ஒரு அங்கம்தானே. அப்போ ராமன் எழுந்திரளவில்லை ஆனால் அவன் திருவடி மட்டும் எப்படி எழுந்திரள முடியும்? அந்த திருவழியில பிரார்த்திச்சானே பரதன், அந்த பிரார்த்தனையும் வீணா போயிடப்படாது. அதுக்காக அந்த திருவடிக்கு பதிலா பாதுக நான் வரேன்னு வந்துதான். இப்போ பரதன் ரொம்ப வற்புறுத்தி வற்புறுத்தி ராமனை அழைக்கிறான், விழுந்து விழுந்து சேவிக்கிறான். புனகா புனகா அப்படியே கண்ணீரும் கம்பலையுமா, உனக்கு அப்பாவுனுடைய இதை நான் 14 வருஷம் காட்டில் இருந்து அதை நிறைவேற்றுறேன், நீ கவலைப்படாத, நீ போய் ராஜ்யத்தை அழுதுன்றான். அப்போ திருவடி ராமனுடன் சேர்ந்ததாயிற்று, அது எப்படி வர முடியும் அப்படின்னா அது சொல்ற பாதுகிய பரதன் கேட்டான், அது வந்துடுத்து. அப்போ திருவடி வராததான குறை இந்த பாதுகையாலே நீக்கப்பட்டது. ராமனுக்கு பிரதிநிதின்னு தலையில பாதுகையை ஏத்தி வச்சுண்டு அயோத்திக்கு திரும்பி வந்து நந்தி கிராமத்தில வச்சு அந்த சரயுனதியிலேந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணான். இப்போ பரதனுடைய குறை தீர்ந்தது. அதை காட்டுறதுக்காக வால்மீகி பாதம்ங்கிறதான சொல்ல உபயோகப்படுத்துறார். சத்திரம் சாமரம் எல்லாம் எதை வேணா எடுத்துக்கோ, கிரீடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா, இவ ராமனுடைய பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுவிட்ட பிறகும் அவன் ராமபாதங்களை பெறவில்லை என்பது நிச்சயம் என்னாலும், இது இந்த பாதுகைகள் ராமபாதங்களே அப்படின்னு அவனுக்கு மனசுல ஒரு சமாதானத்தை சந்துஷ்டிய ஏற்படுத்தித்து, அதனால அந்த பாதுகையே ராமனுடைய திருவடியாக நினைத்து அதற்கு தினம் சரையும் இதிலேந்து தீர்த்த நடத்தின் வந்து அங்கே திருமஞ்சனாதிகளை பண்றான். இப்போ இந்த இடத்துல பரதனானவன் மட்டுமில்ல, அந்த அயோத்தியாவாழ் மக்கள் எல்லாருமே பாதுகையானது அந்த ஸ்ரீராமனுடைய திருவடி தாமரைக்கு சமானமாக எல்லாராலும் கருதப்பட்டது. இப்படி ராமன் அழைச்சிட்டு வரேன்னு போனவன், ராமன் வராமனா திரும்ப மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு போனவன் பரதன் நாட்டுக்கு எப்படி பாதுகையோட வந்தான்னா, ராமன திருவடியை காட்டிலும் வசந்ததான அந்த ராம பாதுகை அவனுக்கு கிடைச்சதே அது ரொம்ப ஸ்ரேயசு, அது ரொம்ப சிரேஷ்டம்னு நினைச்சான், அதனாலே வந்தான். ஆனா இப்போ சேஷத்துவம்ங்கிறது என்ன, யதேஷ்டமான கைங்கரியத்திலே பயன்படுத்தி கொள்வது எதுவோ அதே தானே, அதான சேஷத்துவம். அது ஒன்னு அருகத்துவ சேஷத்துவம், அது லக்ஷ்மணன் காட்டுக்கு கூட வருவேன்னு நிர்பந்தப்படுத்தின் வந்தான் அவன் சேஷன். ஆனா பரதன் அப்படியோ இல்ல, காட்டுக்கு வரும்போது தமையனை அழைத்து கொண்டு கட்டாயம் திரும்பி வருவேன்னு பிரதிஜை பண்ணிட்டு தானே வந்தான். ஆனா பிடிவாதம் பிடிக்கல, சொன்னபடி கேட்டு பாதுகையை ராமனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு திரும்புகிறான். இப்போ ராமனும் பரதனும் சேஷத்துவம் பாரதந்திரியம்ங்கிறதான ரெண்டுக்கும் மிகச்சிறந்த உதாரணங்களாக சுவாமி தேசிகன் இங்கே நமக்கு காட்டுறார். அப்போ அவன் பாரதந்திரன், பரதந்திரனா இருக்கிறதுனால அவனுடைய பாரதந்திரியம் இஷ்டப்படி விநியோகத்துவம். லக்ஷ்மணனுக்கும் பரதனும் தம்பிகள் தான், ரெண்டு பேருமே ராமனுக்கு கைங்கரியம் பண்றவாதான். இருந்தாலும் பாதுகையே பாதம்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாதுகைக்கு கைங்கரியம் பண்றான் பரதன், அந்த ராமனுடைய நிஜமான பாதங்களுக்கு கைங்கரியம் பண்றான் லக்ஷ்மணன். அப்ப ரெண்டு பேருமே எம்பெருமானுடைய அந்த ஸ்ரீராமனுடைய பாதத்துக்கு பண்றதுதான் இங்கே நம்ம வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தில் திருவடிக்குள்ள பெருமை பாதிகைக்கும் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ சரணாகதி பண்ணானே பரதன், அது ஏன் பலிக்கல? இப்போ பெருமாளிடத்தில் பரதன் பண்ண சரணாகதி பலிக்கல, பலிக்கலன்னா ராமன நாட்டுக்கு திரும்பி வான்னா அதுக்காக தான் சரணாகதி பண்ணான் பரதன், ஆனா அது நிறைவேறலையே, அதனால அது பலிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ பரதன் பண்ண சரணாகதி அது பலிச்சுதா இல்ல பலிக்கலையா அப்படிங்கறதான ஒரு பெரிய கேள்விய சுவாமி தேசிகன் தனக்குள்ளேயே கேட்டுக்கிறார். அபய பிரதான சாரத்தில் அங்கே காட்டுறார், அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அது விளம்பிச்சு பலிச்சுது. இப்போ நாம பிரபத்தி பண்ணிக்கிறோம், எத்திர தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம்னு, இப்போ ஆர்த்த பிரபத்தியா நம்ம பண்ணிக்கல, அந்த பிரபத்தியான க்ஷணத்திலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சுடுறதில்ல. நம்ம சரீரம் தானா எப்போ இந்த பூமியிலே விழறதோ, எப்போ நமக்கு இயற்கையாலே இயற்கையான மரணம் ஏற்படுறதோ, அப்பதானே எம்பெருமான் திருவடிகளைக்காக நாம சீவை கொண்டு அடைகிறோம். அப்போ பிரபத்தி க்ஷணத்திலிருந்து நம்ம வாழ்நாள் முடிகிற பரியந்தம், இப்போ மொத்தம் 40 வயசுல சரணாகதி பண்ணிக்கிறான், அவன் 80 வயசு வரைக்கும் இருக்கான்னு வச்சுப்போம். அப்போ அந்த 40 வருஷம் சரணாகதிக்கு அப்புறம் பிரபன்னனாக உத்தரகிருத்தியத்தை பண்ணிட்டு இந்த பூலோகத்துல தானே இருக்கான் அவன். அப்போ அவனுக்கு பிரபத்தி பலிக்கலேன்னு சொல்ல முடியுமா? ஏன் அவன் கேட்டுட்டது என்ன, தேக அவசானத்திலே பிரபத்தி அந்த பறிக்கணும், நான் வந்து மோட்சம் போகணும்னு, அப்பவே மோட்சம் போகணும்னு கேட்கல. சரி, ஆனா பரதன் கேஸ் அப்படி இல்லையே, அப்பவே ராமன் திரும்பி வரணும்னு தானே கேட்டான், அதனால அதோட இதை கம்பேர் பண்ண முடியாதுன்னு சில பேர் சொன்னான். அதுக்கு பதில் சொல்றா சுவாமி தேசிகன், அப்படி இல்லை, இந்த ராம அவதாரம் பண்ணத்துக்கே எது காரணம், பிரம்மாதி தேவர்களுடைய சரணாகதி தானே. அந்த ராவணன் ரொம்ப மிஞ்சி போயிட்டான், அந்த ராவணனை அழிச்சு எங்களை அவனுடைய கொடுமையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு தானே அந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் கேட்டா. அந்த தசரதன் பண்ண யாகத்துக்கு ஹவிர்பாகத்தை வந்த வாங்க வந்த தேவர்கள்லாம், இப்பதான் சரியான சமயம், அண்ணா பிரம்மா மாட்டினார் அவளை இன்னைக்கு தொலைச்சு எடுத்து பண்ண, இந்த மாதிரி ஒரு வேண்டாத வரத்தை கொடுத்து பலசாலியாக்கி ராவணன்ட்ட நம்ம நிற்க முடியல, இதுக்குள்ளே நம்ம மானம்லாம் போறது, அவனுக்கு பயந்துண்டு பூமியில வந்து ஒரு மனுஷம் மாதிரி திரியறமே, இது என்னடா அநியாயம் இது அப்படின்னு அவனை கேட்கணும்னா, அப்போ எம்பெருமானும் வரான், இவாட மாதிரி ஹவிர்பாகத்தை வாங்கறதுக்கு வரல, அவன் அங்கே எதுக்காக வரான்னா, தான் அவளுக்கு பிரம்மா பண்ற பிரம்மா தேவர்கள் பண்ண சரணாகதிக்கு அவளுக்கு அபயப்பிரதானம் பண்றதுக்காக வரான். வந்து அப்ப கவலைப்படாதீங்க, நான் பிறக்கிறேன்றான். அப்போ பிரம்மா சொல்ற, நீ மனுஷனா பிறக்கணும், இப்ப இப்போ இவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான், அதனால புத்திரகாமிட்டியில அந்த இதுல நீ அந்த தசரதனுக்கே மகனாக பிறகு, அப்போ அவன் மனுஷனால எனக்கு சாகு வரக்கூடாதுன்னு கேட்கல, நல்ல வேலை, அதனால நீ மனுஷனா போறேன்னு சொல்லி, அப்புறம் எம்பெருமான் ஸ்ரீராமனாக தசரத புத்திரனாக அவதாரம் பண்றார். இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த பரதன் சொன்னதுக்கு அவ ஏன் கேட்கல அப்படின்னா, இந்த இடத்துல ஆச்சாரியர் நம்ம பாஷ்யக்காரருடையதான ஒரு சரித்திரத்தை ஒப்பிட்டு நமக்கு நன்னா புரியறதுக்காக காமிக்கிறார். கூலத்தாழ்வான் ஒரு நாளைக்கு ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கும் போது, அப்போ அந்த ரங்கநாதத்தை இன்றைக்கே எனக்கு உம்முடைய பெருவீடு கொடுக்க வேணும்னு கேட்கிறார். அவரும் தந்தோன்னுகிறார். இத ஓடி வந்து சிஷ்யால் சொல்ல அப்படியே திக்ரம பிடிச்ச மாதிரி ஆயிடுத்து பாஷ்யக்காரர். நாம என்ன அபதாரம் பண்ணோம், எதுக்காக என்னை விட்டுட்டு பிரியணும்னு கூறத்தாழ்வான் நினைக்கிற அளவுக்கு அடியேன் என்ன அப்படி அபராதம் பண்ணேன்னு தான் அபராதியா நினைச்சு அவர் பார்க்கிறார். வந்து அவரும் சேவிக்கிறார். எம்ம பிரியணும்னு எப்படி பார்த்து உணித்துனார், அது இல்ல, இன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூறு பாசுரம் ஒரு பத்து நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி சேவிக்கிறதுன்னு வச்சுட்டு இருந்தேன், அதுல இன்னைக்கு தாளதாமரைங்கிறதான பத்தாவது பதிகம், அந்த பத்தாவது பத்துல அந்த ஒன்பதாவது திருவாய் மொழியில சேவிச்சுட்டு இருக்கும் போது, அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு யார் எழுந்துருறாளோ அவளுக்கு புதுசா எழுந்துருவாளுக்கு முன்னாலே இருக்கிறவா பூர்ண கும்பம் கொடுத்து அவளை மரியாதையா வரவேற்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பாஷ்யக்காரருக்கு பின்னால அடியேன் பரமபதிச்சா, அப்ப பாஷ்யக்காரர் அடியேனுக்கு அந்த மரியாதையை கொடுக்க முடியாது, பூர்ண கும்பம் கூடாது, அது சிஷ்யனான அடியேன் தான் ஆச்சாரியனுக்கு அங்கேயும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் கேட்டேன் அப்படின்னார். ஸ்ரீவைகுண்டத்திலேயும் அவனை கேட்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய சிஷ்ய பாவனையோ அப்படின்னு கேட்டு அவர் இது பண்ணாருன்னு சொல்லுவார். இதுக்கு முன்னால ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணித்தான் பாஷ்யக்காரருக்கு, இந்த ரங்கநாதன் தானே அவருக்கு கூறத்தாழ்வான் மோட்சம் கேட்க இன்னைக்கே கொடுத்துடுறேன்னு சொல்றார். அப்போ நான் என்ன பண்றேன், உடனே ரம்பெருமாளை போய் அங்க அந்த ரங்கநாதனை நிர்பந்திச்சு அது எப்படி அவருக்கு கொடுக்கலாம், கொடுக்க கூடாது, அதை கேன்சல் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டா, நான் கேட்டா அந்த கூறத்தாழ்வானுக்கு கொடுத்த அந்த இன்னைக்கு உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதை நான் கேன்சல் பண்ணுன்னா பெருமாள் கேட்காதையா போடுவான், கண்டிப்பா கேட்பான். அதனால அதை கேன்சல் பண்றேன் பாருன்னு அந்த செய்தி கிடைச்ச உடனே கொஞ்ச நேரம் திக்பிரம மாதிரி இருந்துட்டு அப்புறம் அந்த கூடத்திலேருந்து எழுந்து வாசல் வரைக்கும் வந்தாராம். வந்துட்டு அடாடா எவ்வளவு பெரிய மகா பாதகத்தை பண்ண இருந்தேன், இப்போ எம்பெருமான் சத்தியசந்தன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நான் போய் கூரத்தாழ்வானுக்கு மோட்சம் கொடுக்க கூடாது இப்ப அப்படின்னு சொல்லி அதை தடுத்துட்டேன்னா, அப்போ எம்பெருமான அசத்தியசந்தனாக்கிறதுக்கா நான் இவ்வளவு பாடுபடுறேன்? எம்பெருமான் சத்தியசந்தன்னு தானே ப்ரூவ் பண்ணணும், ஆனா இப்ப போய் நான் நீ கொடுக்க கூடாதவருக்குன்னா அவர் ஏற்கனவே நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரோ, அப்போ அந்த எம்பெரு ரங்கநாதனை அசத்தியசந்தனாக்கிறதுக்கா நான் இங்கே ஆச்சாரிய பீடத்தில் உட்காந்துருக்கேன், என்ன பெரிய தப்பு பண்ண இருந்தேன்னு திரும்பி மெதுவா உள்ள வந்து ஆசனத்துல எழுந்தொழினார்னு அந்த குரு பரம்பரையில நாம பார்க்கிறோம். அந்த மாதிரி இது அதே மாதிரிதான் இந்த பரதனுடைய இதிலேயும் ஏற்கனவே பண்ணதான அந்த பிரம்மாதி தேவர்களுடைய சரணாகதிக்கு பலன் கொடுக்கணும். அதுக்காக தான் காட்டுக்கு வந்திருக்கான், இந்த சீதையை அபகரிச்சுண்டு போய் அதுக்கப்புறம் அவனோட சண்டை போட்டு அவனை கொல்லணும். அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும், ஒரு காரணம் வேணும். அதனால சீதையை அபகரிச்சுன்னு போனாதானே அதை பண்ண முடியும். அதனால நான் காட்டுக்கு அப்பா போன்னு சொன்னது சந்தோஷமா வந்ததுக்கு காரணம் அது ஒண்ணு. ரெண்டாவது இப்போ இது இந்த ஸ்டோர் கீப்பிங் இதுல சொல்லுவா பிஃபோ லிஃபோன், அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அண்ட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அது முதல்ல வந்தது முதல்ல வெள்ள போனோம் இல்லையா, அப்போ முதல்ல பண்ண சரணாகதிக்கு முதல்ல பலன் கொடுக்கணும், அப்புறம் பண்ண சரணாகதிக்கு அப்புறம் கொடுக்கணும். இப்போ இந்த பரதனுக்கு சரின்னு சொல்லி நான் வந்து நான் ராஜ்யத்துக்கு திரும்ப வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப தேவர்களுக்கு கொடுத்த சரணாகதி பொய்யாயிடுமே, அது பண்ணலாமா பண்ணக்கூடாதே? அதனால இந்த பரதனுடைய சரணாகதிய கொஞ்சம் வெயிட்டிங்ல வச்சாராம், 14 வருஷம் வெயிட்டிங்ல வச்சாராம், அதுக்கப்புறம் நாடு திரும்பினார். அது பிரதிநிதியா அங்கே பாதுக போச்சு அப்படிங்கறதெல்லாம் கதை. இப்போ இந்த விஷயத்தை அத்தி அற்புதமாக இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். கேசவையங்கார் தன்னுடையதான திருப்பாதுகா மாலையில தெரிமேதினிவன் செவிமாமுனிவன் பரிபாது உனையே பரதன் பரிவில் அரிதாளுரையாளருளோதலில் அந்நிறைதாளினையின் நிலை வேறு அளவேன்னு ரொம்ப அத்தி அற்புதமா சாதிச்சிருக்கார். அப்போ அந்நிறைத்தாளினையின் நிலை வேறு அளவே, அப்போ எம்பெருமானுடைய திருவடி வேற இல்லை பாதுக வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதை யார் சொன்னா? தெரிமேதினிவன் செவி மா முனிவன் பரிபாது உனையே பரதன் பரிவில் அரிதாள் உரையால் அருள் ஓதுலில் அந்நிறைதாள் இணையின் நிலை வேறு அளவேன்னு அத்தி அற்புதமா இந்த இடத்துல அதே இந்த சுவாமி தேசியனுடைய இத பிழியொற்றிய தமிழ்ல அத்தி அற்புதமா அங்கே சாய்ச்சிருக்கார் கேசவையங்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.